சாரிங்க, அந்த மீண்டும் ஒரு குறுக்கீடு வந்துட்டு அதனால் கட் ஆகிட்டேன். மீண்டும் உங்களுக்கு பதிவு போடுறேன். இந்த பதிவு வந்து அந்த உப்பை வந்து நம்ம குறைக்கணும்னா இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் நீர் வந்து கீழ் நோக்கி போகும்போது உப்பு கலந்த தண்ணி உப்பை விட்டுட்டு மட்டுமே கீழே போகாது, கொஞ்சம் உப்பையும் இழுத்துக்கிட்டு கீழே போயிடும். ரெண்டாவது, மிகப்பெரிய அளவில் இந்த உப்பு உள்ளே போயிட்டு நீரோடு கலந்து உள்ளே போகிற உப்பு படிப்படியாக கீழே போய் பூமியின் உள்ளிருந்து வருகிற வெப்பத்தால் பல்வேறு விதமாக அந்த உப்புகள் சிதைந்து, சரியா, அது வந்து என்ன செய்யும், வந்து பயிருக்கு ஊட்டம் தருகின்ற பொருளாக மாறிடும். நெல் பயிரும் அதை பற்றி மிகப்பெரும் அளவில் நீரை வெளியேற்றி விளையிறதுனால நெல் பயிரும் வராது. ரெண்டாவது, அந்த நிறைய நீர் நிறுத்துறதால நத்தைங்கிற ஒரு பொருள் உருவாகும். இந்த நத்தையோட உடம்பு தான் வந்து கால்சியம், அந்த கூடு தான் கால்சியம். இந்த கால்சியம் இந்த உப்புகள் எல்லாம் செய்யும் மிக உயர்ந்த உணவுப் பொருளாக, பயிருக்க வேண்டிய உணவுப் பொருளாக மாற்றி வைக்கும், சரியா. அதனால் மிக எளிமையான முறையில் வந்து இந்த இதை வந்து அழிக்க முடியும். ரெண்டாவது வந்து இந்த பயிர் பச்சைகள் தழைகள் இதெல்லாம் நம்ம போடுறோம் பாருங்கள், இயல்பாகவே அறப்பை சரிபடுத்திங்கன்னா நிறைய புல் புண்டு தழையெல்லாம் நிறைய தண்ணி நிற்கும்போது அதில் வந்து உருவாயிடும், நீர்ப்பாசிலாம் உருவாயிடும். அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக இந்த உப்புகளை அழிக்கக்கூடிய ஆற்றலுடையது. தண்ணீரே இல்லாமல் நிலம் கண்மூடித்தனமாக காயறதுனால தான் உப்பாகுது. எந்த மண்ணாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் வறுத்துக்கிட்டே போனீங்கன்னா, ஒரு அளவுக்கு மேலே வெப்பப்படுத்திகிட்டே போனீங்கன்னா அது கடைசியில் அது உப்பாக தான் மிஞ்சும், சரியா. இரும்பை கூட மிரிச்சிங்கன்னா அய ஆக்சைடு ஆயிரும், சரியா. கடல் நீரையும் நம்ம காய்ச்சினா சோடியம் குளோரைடு கிடைக்குது. ஆக நீரை தனியாக பிரிச்சிங்கன்னா அது வந்து உப்பாக மாறிடும். அதே நீரை குளிர்விச்சு அதில் இந்த உப்புகளை மாற்றுகின்ற மூலப்பொருளை கலந்தோம்னா உப்பை சுலபமாக மாற்றி கொடுத்துரும். இந்த விளக்கம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.